மண்ணுக்கு வந்தால் இந்த நிலவு நம் பூமிக்கு வந்தால் சில் சில் சில் சில் சில் சில் மழையே வந்த உண்மை சொல்லு எனக்காகத்தான் நீ வந்தாயா.